குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாத் மணி, தேவோட்லேருந்து பேசுகிறேன். மேலே ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். என்னுடைய நிலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது, ஐயா வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வரப்பு அமைச்சு வரப்பின் செருவில் மரம் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வச்ச மரங்கள் எதுவும் பழுதில்லை. வச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்ஸோ இல்லை வேறு எதுவும் ஓஸ் போட்டோ தண்ணியோ எதுவும் விடலை. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் அந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்யலை. வைக்கும்போது வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மலைகள் பேஞ்சது, அதுலேயே அது உயிர் பிடிச்சிக்கிடுச்சு. அந்த தாவுகளில் மழை தண்ணி மூலியமாக வந்து விழுந்த மண்ணை திருப்பி வலிச்சு வைக்கும்போது அதில் ஈரம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியில் இருக்குது எதுவும். எல்லாமே பார்த்தா தெரியும், உங்களுக்கு வரப்புறங்கள் உள்ளது, அதை தான் ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஆமாம், இந்த பதிவு பார்த்த உங்களுக்கு தெரியும், அதாவது நெல் வேளாண்மை வந்துட்டு ஏதோ ஒரு தவறான வேளாண்மை மாதிரி நிறையா நண்பர்கள் முகநூலில் இப்போ சித்தரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியலை. இயற்கை ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிரான சில விஷயங்களை பேசும்போது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்குது.